தமிழ்நாட்டு தமிழச்சியே சேரவுர்த்த தயங்குறியே, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலவுடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலைகிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலவுடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலைகிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே. எலந்த காட்டில் பிறந்தவதானே, லண்டன் மாடல் நடையதுக்கு, காஞ்சிபுரங்கள் ஜொலிக்கின்ற போது காத்து வாங்கும் உடையதுக்கு, உடம்பு வேர்க்கும் உஷ்ண நாட்டில் உரசி பேசும் செயலதுக்கு, டக்கர் குங்குமம் அணக்கும் நாட்டில் ஸ்டிக்கர் போட்டு உனக்கதுக்கு, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேர உடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அலைகிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலைகிறியே. கவசம் என்றே தெரிஞ்சுக்கணும், காற்றில் மிதக்கும் கார்குழல் பின்னி கனகப்பூக்கள் அணிஞ்சுக்கணும், பழமை வேறு பழசு வேறு வேறு பாட்ட அறிஞ்சுக்கணும், புரட்சி எங்கே மலர்ச்சி எங்கே புரிஞ்சு நீயும் நடந்துக்கணும், செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேர உடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அலைகிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேர உடுத்த தயங்குறியே, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேர உடுத்த தயங்குறியே, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேர